என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. கண்ணல் மொழி நீ பாடு குயிலை, கட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையை, கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே. அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை, கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிழியே. என்னில் நீயடி, உன்னில் நாலடி. என்னில் நீயடி, உன்னில் நானடி. ஓ பைங்கிழி, நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா, அன்பால் கூடவா, ஓ பைங்கிழி. நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.